Check one, check two. கொண்டாடிடும் பெருநாளடி என்னாலுமே துணை வரும் அவன் நெஞ்சோடு நீ குடியேறடி யாரோடும் பேசாமல் நாளும் என்னடி பேசாமல் போனாலும் காட்டும் கண்ணடி பொல்லாத நீயும் ஐயோடி கல்யாணமான பின்னாடி பழகிய எம்மை தெரியல என்று ஒதுங்கினி நடந்திட ஜோர் என்ன நடந்துச்சு தெரியல அவ யாரு யாரு யாரு சொல்லு தெரியட்டும் வெளியில சந்தோஷமே குறையாதடி எல்லாமுமே தர வரும் அவன் கண்ணாடி போல் தெரிவானடி காராலே